தலைப்பு வெற்றி. வெற்றி விருட்சமாய் தோல்வி விதைகள். வென்றவனையும் வீழ்த்த வெற்றிகள் காத்திருக்கும். வெற்றிக்கு தோல் கொடுக்கும் தோல்விகளே. தோல்வியின் முகமூடியில் வெற்றியின் முகம். தோற்றவன் சொன்னான் வெற்றியின் ரகசியத்தை.